श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदाहरि अस्मि गुरुपरम्पराये नमः. நேற்று ஸ்லோகத்துல பொதுவாக எம்பெருமான் சிருஷ்டி பண்றான், அதுக்கு அவனுக்கு கர்த்தத்துவம் உண்டு, லீனையில் அவன எல்லாத்தையும் பண்றான், அதாவது சுவார்த்த பிரயோஜனமோ பதார்த்த பிரயோஜனமோ ரெண்டும் வராதே அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டான். அதுக்கு பதில் லீனையா பண்றான், அதனால சுவார்த்த பிரயோஜனம் இருக்கு, அதாவது சமஸ்த காமனா போயிட்டதுனால அவனுக்கு எப்படி இது பண்ண முடியும், அவன் பண்ணவே வேண்டாமே அப்படின்னு கேட்டுட்டு, அது கூட அவாத்து சமஸ்திகம் சொன்ன என்னது, எப்போ ஆசைப்படுறவனும் அப்ப அவனுக்கு கிடைச்சிடும், அதுதான் அவாத்து சமஸ்திகாமத்துன்றது அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்ப பரார்த்த பிரயோஜனத்தை நிரூபிக்கணும், பரார்த்த பிரயோஜனம்ன்றது எது அப்படின்னு இப்ப நிரூபிக்கிறார். இது இரண்டாவது ஸ்லோகத்தினால அதுவும் ஆக்ஷேப பிரஸ்தமா கேட்கிறார். ஒரு பட்சி கேட்கிறான், போன ஸ்லோகத்திலேயே அதை கேட்டான், காருண்யா துக்க சிருஷ்டி, காருண்யத்தினால பண்றான் அப்படின்னாக்க துக்க சிருஷ்டி தானே இருக்கு, துக்க சிருஷ்டியே பண்ணக்கூடாதே, ஆனா பண்றானே. ஒருத்தனுக்கு நல்லது பண்ணணும்னாக்க இதம் தானே பண்ணணும், அதை விட்டுட்டு துக்கத்தையே பண்றானேன்னு கேள்வி கேட்டாருங்க. அது மாதிரி சிகிச்சகன் மாதிரி கூட வராது, என சொல்ல சக்தனோன்யவன் உனக்கு இல்லாத சக்தியா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இப்ப அதையே திருப்பி கேட்கிறாரு. இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி இருக்கு, லோகத்துல துக்கம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கும், துக்கத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லையே பிரபஞ்சத்துல. நேற்று சொன்ன பாருங்க, விஷம் விசிரதமான அன்னம் மது அத மாதிரி எல்லாம் அப்படிதான் இருக்கு, விஷம் விசிரதமான மது தேன் அத மாதிரி எல்லாமே. அதனால எம்பெருமான் பண்றதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுன்னு சொன்னாக்கா அவன் லீலையா பண்ணா கூட அந்த லீலைன்றது பொறுத்தியாருக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது, அவன் விளையாடலாம் சந்தோஷமா விளையாடட்டும், அந்த சந்தோஷமான விளையாட்டுன்றது பொறுத்தியாருக்கு கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது சரியா, பொறுத்தியாருக்கு கஷ்டம் வரக்கூடாது. ஆனா இங்க வந்துருச்சு, இவன் வந்து எப்படிலாம் இவன் வந்து படுத்துறான், லோகத்துல ரொம்ப விஷமமா இருக்குது, எவ்வளவு விஷமங்கள், ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தவங்க சுவாமி அடிக்கின்றே போற, ஒருத்தன் சுகி இன்னொருத்தன் துக்கி, ஒருத்தன் தனிகன் ஒருத்தன் ஏழை, இன்னொருத்தன் பண்டிதன் இன்னொருத்தன் பாமரன் இன்னொருத்தன் பராக்கிரமசாலி இன்னொருத்தன் கோழை, இப்படி எத்தனை பேதங்கள். இது வந்து ஒரு லீலையா பண்றவன் இப்படி ஏடாவிடமா பண்ணி விட்டு வேடிக்கை பார்ப்பானா. ஸ்ரீரங்க பக்கம்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவா, அடிக்கடி ஐயம்பேட்டவன்பா ஐயம்பேட்டவன்பான்னு கேட்பான், ஐயம்பேட்டவன் பண்ண என்ன அர்த்தம், இங்க இருக்கிறது அங்க சொல்லி அங்க இருக்கிறது ஒருத்தருக்கு வந்து சந்தேகம் ஓட்டி விட்டுறது, அவன் சண்டை போடுறத பார்த்து குளிர்க்கு ஆயிருது, இது ஐயம்பேட்டவன் பேர். அந்த மாதிரி இது அதெல்லாம் வந்து அங்க சொல்லி எனக்கு கேள்வ எந்த ஊரையும் தூடிக்கல அவன் சொல்லுவான். அது மாதிரி இங்க எம்பெருமான் ஒருத்தனை பண்டிதனா பிறக்க வைக்கிறான், இன்னொருத்தனை ஏழையா பிறக்க வச்சிடறான், இப்படி ஒருத்தன் பண்டிதன் ஒருத்தன் பாமரன் ஒருத்தன் தனிகன் ஒருத்தன் ஏழை. தனிகன் என்ன பண்றான், ஏழைகளை அலட்சியப்படுத்துறான், அவமானப்படுத்துறான், எவ்வளவோ கஷ்டப்படுத்துறான், இதனால நான் பார்த்துதான் இருக்கோம். அதனால இந்த மாதிரி விஷமமா பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் தாரதமியத்தை உண்டு பண்ணி பட்சபாதத்தை உண்டு பண்ணி வச்சேன், பெருமாள் வந்து விளையாடுறான் திருஷ்டிய பண்ணின்னு சொன்னாக்க அது எவ்வளவு பெரிய தோஷம். அதுக்கு இவன் பண்ணவே வேண்டாமே, அது பண்ணவே வேண்டாம், ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா, அவன் விளையாடுறதுன்னு எப்படி விளையாடணும், அவன் ஆனந்தமா இருக்கணும், அவன் விளையாடுறது பார்த்து ரொம்ப ஆனந்தப்படணும், அப்படிதான் இருக்கணும். அவன் விளையாடுறதுக்கு நாமளா கிடைச்சோம், அவன் விளையாடணும்னு சொல்லிட்டு நம்மளை கஷ்டப்படுத்திட்டு அவனை பார்த்து நமக்கு கோபமும் வரும், அவனை பார்த்து நம்ம கோபமும் வரும், அவன் பேர்ல இப்படி படுத்துறானே எம்பெருமான் இப்படி படுத்துறான் அப்படின்னாலும் தோணும். அதனால இது சரியா, இந்த மாதிரி எண்ணத்துக்கோசரம் இப்படி படுத்துறான் எம்பெருமான், இது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீமத் ராமாயணத்துல அசமஞ்சன் கதை. அசமஞ்சன் சகரனுடைய பிள்ளை, சகரனுடைய பிள்ளை அசமஞ்சன், அவனுடைய பிள்ளை மகா பிராக்கியனான அம்சமான். இந்த அசமஞ்சன் இருக்கான என்ன பண்ணா, அந்த அயோத்தியா நகரத்து குழந்தைகள் புது குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய தூக்கின் போய் கரையோடு நகரத்துக்கு போட்டுவான். அது என்ன ஆகும், குழந்தை துடிச்சு துடிச்சு போயிடும், அதை பார்த்துட்டு இவன் ஆனந்தப்படுவானா. அத மாதிரி விளையாடுறதுன்றது இப்படியா இருக்கும், பீமசேனன் விளையாடுறத பத்தி சொல்லுவா, துரியோதனனுடைய தம்பிகள் எல்லாம் மரத்து மேல ஏறி நின்று ஏறின்றப்பாளா மரத்துல, இவன் போய் மரத்தை உருக்குவானா அப்படியே பீமன். அப்ப எல்லாம் கீழே பத்து போய் பழங்களோட சேர்ந்துட்டு இந்த திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் துரியோதனுடைய தம்பிகள் அவளும் கீழே விழுவாளாம். அத பார்த்து ஆஹா சிரிப்பானா. இது வந்து எனக்கு தேடிச்சு, இன்னொருத்தர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஆனந்தப்பட்டது. அந்த மாதிரி இந்த அசமஞ்சன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அந்த மாதிரி எம்பெருமானும் இந்த மாதிரி பொற்றியாருடைய துக்கத்துல இவன் ஆனந்தப்படுறான் அப்படின்னாக்க அசமஞ்சன் பண்ற மாதிரி ஆயிடுமே. அது அசமஞ்சன் பண்றது என்னது, ஒரு கருணையே இல்லை, கருணையே இல்லை. ஐயோ தன்னுடைய தேசத்து பிரஜைகள், அவன் இளவரசன் ராஜகுமாரன், ராஜகுமாரன் என்ன பண்ணணும், தன் குழந்தைகளை பார்த்து பாத்துக்க வேண்டாம் அவன் எல்லாரையும், அதை விட்டுட்டு அவன் தீக்கு போட்டானே. அந்த மாதிரி எம்பெருமானுங்க அவன்லாம் குழந்தைகள். ஆனா அந்த சொல்லிட்டு போட்டார், பிதாத்வம் மாதாத்வம் தைத்த சமயஸ்தம் பெரிய சோகத்து அப்படிங்கிற எல்லாமே நீந்தான் அப்படின்ட்டு அப்படி நம்ம விசுவாசமா இருக்கும் அப்படின்ட்டு எம்பெருமான் படுத்துறானே. இது அசமஞ்சன் பண்ற காரியம் மாதிரி ஆயிடுறதே. அது அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவனுக்கு பெரிய தோஷம் வருது. நிர்தயத்துவம், தய இல்லாத தன்மை, கருணையே இல்லாம இப்படி எல்லாம் பண்றான்னு. அதனால இந்த காரூண்யம் முக்கியம் இல்லையா. ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறவனுக்கு அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, இவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, அவனுக்கு முக்கியம் கருணைதான். அந்த கருணை இருக்கிற பதினா அவனுக்கு மரியாதை இருக்கும். அது பெருமாளுக்கு இருக்கணும் இல்லையோ. நீங்களும் அவனுக்கு ரெண்டு கருணை இருக்கு, நிர்ஹயத்துக்கு கருணை சகயத்துக்கு கருணை அப்படின்னா எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இவனும் விளையாட்டுன்னு சொல்லிட்டு அவன் படுத்துறானே, நிர்தயத்துவம் வந்துடும். அத மாதிரி பக்ஷபாத தோஷம்ன்றது வருது. பக்ஷபாதம் வரவே கூடாது. ஒரு தாயாருக்கு எதுவா இருந்தாலும் சரி, எல்லாரும் பத்து குழந்தை இருந்தாலும் பத்து குழந்தை கிட்டையும் 100% பாசத்தை அப்படியே பொழியணும். இதான் தாயா. சங்கராச்சாரம் சொல்ற தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தோத்திரம், சில பேர் சௌந்தர்ய லஹரின்னு சொல்றா. அந்த புஸ்தகத்துல சங்கராச்சாரம் சொல்ற உபத்ரோ ஜாயேத வசிதபி குமாதான பவதி அப்படிங்கிற, அதாவது உலகத்துல கெட்ட பிள்ளைகள் உண்டு, கெட்ட ஸ்திரீகள் உண்டு, அதாவது துஷ்ட பிள்ளைகள் துஷ்ட ஸ்திரீகள் வரலாம் உண்டு, ஆனால் துஷ்ட மாதா கிடையாதுங்கிறார். துஷ்ட மாதா கிடையாது. தாயாரும் இருக்காளோ அவளுக்கு இருக்கிற மனசுல இருக்கிற காரணம் இருக்க போனோம். அந்த தேசியம் சொல்லச்ச தயன்னு என்ன அர்த்தம், ஏற்கனவே சொல்றப்போ சுவார்த்த நிரபேட்சமான ஒரு தாயார மாதிரி வார்த்தமே இல்லாமல் இன்னொருத்தருக்கு உபகாரம் பண்றதே தான் தயின்றது. இன்னொருத்தருடைய துக்கத்தை போக்குறிக்கிறது இச்சை. ஒரு குழந்தை அழுதுன்னு தூக்கி வச்சுக்கிறோம், அச்சுன்னு குழந்தைய அப்படி பால் போட்டி போட்டி காப்பாத்துற தாயாருன்னு. அந்த குழந்தை ஒரு அழுது அழுக கூடாது. அழுதுனாக்கா அது ரொம்ப மனசு கஷ்டப்படும், அது வரக்கூடாது. இதுதான் தாயாருடைய வைபவம். உபத்ரோ ஜாயேத்தே வசிதபி குமாதான பவதி அப்படிங்கிற பகவத்பாதர் இந்திராச்சாரி. நமக்கு தத்துவத்துல விரோதம் இருக்கலாம், ஆனால் இதுல விரோதம் இல்லையே. இந்த தாயார் விஷயத்துல விரோதம் இல்லையோ இல்லையோ நமக்கு, ஆனா அப்படியே அதை ஏத்துக்கலாம். அதான் தேசியம் சொல்ற, மன்னியே மாதா ஜடைய வசதே வத்தலா மாதிரி சேர்த்தம். பத்து குழந்தைகள் இருந்தா கூட சரி, ஜடமா இருக்கிற பிள்ளைய பார்த்தாதான் தாயாருக்கு ஆசை வருமா, அவ்வளவு ஆசை வருமா. ஜடமா இருக்கிற பசங்களை குழந்தைகளை பார்த்தாக்கா மாட்டுக்காரனுக்கு நொண்டி மாட்டுக்கிட்ட தான் ஆசை அதிகமா இருக்கும். நொண்டி மாட்டுக்கிட்ட தான் ஆசை இருக்கும். அதே காலட்சேபம் பண்ண காலத்துல சுவாமிக்கு எத்தனையோ பேர் காலட்சேபம்னாலும் என்கிட்ட ஒரு அத்தியந்த பிரீதி இருந்தது, விசேஷமான பிரீதி. அந்த பிரீதி எதுக்கு அப்படின்னா, இப்ப சொல்லுவா இந்த பையன் ரொம்ப ஏழையான குடும்பத்திலேருந்து வந்திருக்கான், பணம் கிடையாது, இதுக்கு படிச்சு இனிமேல் தான் உத்தியோகம்லாம் கிடைக்கணும், உத்தியோகம் கிடைச்சி நல்ல இது ஸ்திதியில் அமையணும், அது காது வேறு கேட்காது இவனுக்கு, உனக்கு எல்லாம் சொல்லி என்ன பார்த்துனே சுவாமி சாமிப்பார் காலக்ஷேபம். எல்லாரையும் பார்த்தாலும் அடையே என்னை பார்த்துட்டு கொஞ்சம் இன்னும் கூட பார்த்தார். அப்ப சொல்லுவா என்னை பார்த்துட்டு எல்லாரும் வந்து மாட்டுக்காரனுக்கு நொண்டு மாட்டு பேர்ல தான் ரொம்ப ஆசை ஆசை அதிகம், உங்ககிட்ட சுவாமிக்கு ரொம்ப பிரீதி இருக்கே அப்படின்னு வா. அதுல சந்தேகமே இல்ல, பரம கிருபையோட சுவாமி எனக்கு வச்சார் அதான் போகட்டும். அத மாதிரி ஒரு தாயா இருந்தோம் அப்படி இருப்பான்னு தெரிஞ்சு சொல்றேன். மண்ணே மாத்தா ஜடைவசதே வத்தலா மாதிரிசேத்தம் அப்படின்னு சொல். அதனால எம்பெருமானுக்கு நாம எல்லாரும் குழந்தைகள் தானே. அப்படி இருக்கே ஒருத்தன மனக்காரனா ஒருத்தன ஏழையா நம்ம கர்மா கர்மான்னு சொல்லலாம். கர்மா கர்மான்னு சொன்னா கூட அந்த கர்மாவை மாத்திரத்துக்கு அவனுக்கு சக்தி இல்லையான்னா அதனால அது எப்படி அது. அதனால இவனுக்கு நிர்தயத்தன்னு ஒரு தோஷம் வந்துடும், அது மட்டும் இல்லாம பக்ஷபாதம்னு ஒரு தோஷம் வந்துடும். இந்த தோஷங்கள்லாம் வந்து பக்ஷபாதம் வந்து தயம் இல்லாம இருக்கிறதுனா கஷ்டப்படுறவங்களை பார்த்துட்டே இருக்கிறது. சோழன் சொல்ற மொழியோ பாபம் பிரஜாம் நாசயதி, ஞானத்தை பாபமானது போக்குடிச்சிடும், அதனால அவன் திருப்பி பாபத்தை பண்ணுவான். அந்த பாபம் இன்னும் கொஞ்சம் நாசத்தையும் ஞானத்தை இன்னும் பாபம் திருப்பி புனராரபத்தை திருப்பி பாபத்தையே ஆரம்பிச்சிருவான். இப்படி பாபம் ஏறிண்டே போகும். இத ஒரு நல்ல இதுவா இருக்கிறவனுக்கு விவேக்கியா இருக்கிறவன் இந்த மாதிரி விடலாமா, அந்த மாதிரி எப்படி விடலாம் எம்பெருமான். அதனால பக்ஷபாத தோஷம் எல்லாம் வந்துருவேன், தய இருக்காது. அது தயன்றது அவனுக்கு முக்கியம், பெரிய மனுஷனா இருக்கணும் அது முக்கியமாச்சு. இவனோ பரதேவதை, பரதேவதையா இருக்கிறவனுக்கு எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும். அதனால லீலை அப்படின்னு சொல்றது கூட இன்னொருத்தர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஒருத்தன் சந்தோஷப்படுறான் அது விளையாட்டுனாக்கா அது எவ்வளவு பெரிய தோஷம், அந்த தோஷம் வந்துடும். அதே மாதிரி நிர்தயத்தன்னு ஒரு தோஷம் வந்துடும். அந்த மாதிரி பாபம் அது பக்ஷபாதம், பக்ஷபாதம்ங்கிற தோஷம் வந்துள்ளது. இந்த மாதிரி வந்துருத்துனாக்க அப்படிப்பட்ட ஈஸ்வரனே வேண்டாம், அப்படிப்பட்ட ஈஸ்வரன் சிருஷ்டியே பண்ண வேண்டாம், அப்படிப்பட்ட ஈஸ்வரனும் வேண்டாம் நமக்கு. நம்ம கிட்ட பிரீதியாக நன்னா விவகரிக்கணும் இருந்தாக்கா சரி, பராதரப்பட்ட சொல்ற நபர் நான் வந்து பாப்பி நான் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பேன், அதெல்லாம் என்னால நிறுத்தவே முடியாது, ஏன்னா என்னுடைய காரியம் அதுதான், அதுக்கோத நீ என்ன விடக்கூடாது. நீ யாரு என்ன ரஷிக்கிறதுக்கோதனவே நீ அவதரிச்சவன், நாம பாவம் பண்றதுக்கோசனே நான் பிறந்தவன், நான் பாவம் பண்றதுக்கோசனே பிறந்த என்ன ரட்சிக்கிறதுக்கோசனே அவதரிச்சு நீ என்னை காப்பாத்தணும், அது உன் தர்மம், அதனால காப்பாத்தின என்ன அப்படிங்கிற அந்த மாதிரிதானே இருக்கணும். அது இல்லையே, அதனால நீ வந்து இந்த பிரம்மத்தை வந்து லீலையா பண்றது இந்த சிருஷ்டிய, அதனால அவனுக்கு எந்த தோஷமும் இல்லை, பார்த்த பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்றதே உச்சிதம் இல்லை. அதனால அப்படிப்பட்ட ஒரு ஈஸ்வரனே தேவையில்லை, பிரம்மமே வேண்டாம். அப்படி இருந்தாலும் அதுக்கு இந்த சத்துவம் வேண்டாம், சிருஷ்டி கர்த்தரா ஈஸ்வரன் வந்து நம்ம எல்லாரையும் சிருஷ்டிக்கிறான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே வேண்டாம் நமக்கு. ஏன்னா இது மாதிரி தோஷம் வருதே இன்னொன்னு, ஓம் பக்ஷம் தான் நான் பேசுறேன்ற பூர்வ பக்ஷி, ஏன்னாக்க நீ சொல்ற ஈஸ்வரனுக்கு இந்த மாதிரி தோஷங்கள் வந்துருமே, நிர்பயத்தை வந்துடுறது, பக்ஷபாத தோஷம் வந்துடுறது, இதெல்லாம் வந்ததுன்னாக்க யாருக்குமே துதுஸ்து தானே வரும், அவங்கிட்ட பக்தியே வராதே, அதனால எப்படி இது பண்றது. ஆக இந்த சித்தாந்தத்துல நிமித்த காரணமாக எம்பெருமானம் சொல்றதுன்றது வராதே அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான் ஒரு பக்ஷி. அதுக்கு சமாதானம் சொல்லி ஆகணும். சமாதானம் என்ன சாதிக்கிற, இது வந்து பீஜாங்குர நியாயம் மாதிரி. இது பீஜாங்குர நியாயம் என்ன அர்த்தம், முதல்ல ஒரு விதை விதைக்கணும், ஒரு விதை விதைச்சா அந்த விதையிலிருந்து என்ன வருது, ஒரு செடி வருது. அங்குரம், அதிலிருந்து முளை வரும். அந்த அங்குரம் அதிலிருந்து விஷம் உண்டாகிறது, விஷத்திலிருந்து பழம் உண்டாகிறது, அந்த பழத்திலிருந்து திருப்பி விதம் உண்டாகிறது. அந்த விதையை வச்சாக திருப்பி அங்குரம், திருப்பி மரம், திருப்பி காய் பழம், திருப்பி வித. விக்கிரமமா ஒரு சக்கரம் இது. இதுதான் பீஜாங்குர நியாயம் பேர். இந்த பீஜாங்குர நியாயம் மாதிரி இது. ஏன்னா நம்ம நாம் ரெண்டு பேருக்கும் போட்டியாம். சுவாமி தேசிய நீங்க ஒரு பிரச்சனை, ரெண்டு பேருக்கும் போட்டி, பெருமாளுக்கும் நமக்கும். எப்படியாவது நம்மளை கடையேற்றணும்னு பெருமான் பாக்குறான். நாமள அவங்களை ஜெயிக்க விட கூடாது. ஏன்னா எனக்கு தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு இதுலயே தோற்றிச்சுட்டு இருக்கோம். இப்படி தோற்றிச்சுட்டு இருக்கிறதுனால இது சக்கரம் மாதிரி போயிட்டே இருக்கு. எப்படியாவது நம்மளை காப்பாத்தி விடணும்னுட்டு அவன் பயத்தனப்பட்டு இருக்கான் எம்பெருமான். ஆனால் நாமளோ திருவி திருவி பாவம் பண்ணிட்டு பாப்பம் விட்டு ஏத்துட்டே போறோம். அப்படி ஏத்திண்டே போகச்ச அவன் அதுக்கு அனுகுணமா தானே சிருஷ்டிக்க முடியும். எங்கேயுமே எம்பெருமான் பட்சபாதத்தை காமிக்கவே இல்லை. எல்லா இடத்திலையும் எம்பெருமான் என்ன பண்றான்னாக்க, நம்ம கிட்ட பிரீதியே காமிக்கிறான், பிரீதியே காமிக்கிறான். இதுல திருப்பாவையில வரும் பாருங்கோ, மாற்றானை மாற்றழிக்க வல்லானை, மாற்றாரி மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையிலோ நம்பாவாய். என்ன அர்த்தம்? தனக்கு விரோதிகளா இருந்தா கூட சரி, அவளுக்கு எவ்வளவு போட முடியுமோ அவகாசம் கொடுத்து பாக்குறான் எம்பெருமான். அவனுடைய சுபாவத்தை மாத்தினாலே போதும், அவனுடைய தேகவியோகம் பண்ணக்கூடாது, அவன் அழிக்கவே கூடாது. அவன் சுபாவத்தை மாத்தணும், சுபாவத்தை மாத்தி அடிச்சுடணும், சுபாவத்தை மாத்திடணும். அதுலதான் பெருமாளுக்கு நோக்கம். அவனுக்கு யுத்தம் பண்றதும் பிடிக்காதான். யாரும் ஏதாவது இது சொல்றோம், சொன்னோம், அது அடிக்கிறதுலாம் கடைசி பட்சம் தான். ராவணனுக்கு எவ்வளவோ அவகாசம் கொடுத்து பார்த்தான் எம்பெருமான், அனுமார் அனுப்பித்தான். அது மாதிரி அப்புறம் அங்கதன் அனுப்புறான், சொல்லி அனுப்புறான், உபிழ்னு சொல்லி பாக்குறான், கும்பகர்ணன் சொல்லி பாக்குறான், எதுவும் கேட்காம கடைசி பர்யந்தம் அவனுடைய புத்திய மாத்த முடியல பெருமானால. சர்வசக்தனான எம்பெருமானால கூட மாத்த முடியல. மாத்த முடியாது அண்ணா. ஏன் மாத்த முடியலன்னாக்க, அவதார ரகசியம் கெட்டு போயிடும். அவதார ரகசியம் அவன் அழிக்கிறேன்ட்டு சபதம் பண்ணிட்டார் பெருமாள். அந்த பிரதிஜைய காப்பாத்தி ஆகணும். அப்பியகம் ஜீவிதம் ஜஷ்யாம் சுவாம்வாசீதே சலக்ஷ்மணாம். சுவாம்வாசீதே சலக்ஷ்மணாம் நகி பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷத. வேற பிரம்ம வித்துக்களுக்கெல்லாம் நான் பிரதிஜை பண்ணிவிட்டேன், அந்த பிரதிஜையை நான் மாறவே மாட்டேன் தெரிஞ்சுக்கோ. ஏன் அப்படின்னாக்கா, நான் பிரதிஜை பண்ணிவிட்டேனே, உன்னையும் ஒப்பிடுவேன், லக்ஷ்மணனையும் ஒப்பிடுவேன், என்னுடைய ஜீவனத்தையும் ஒப்பிடுவேன். ஆனால் ஒரு சபதம் பண்ணிட்டேன், பிரதிஜை பண்ணிட்டேன்னு இதை பண்றேன்னு. அத அதுவும் வரலாம் பிரம்மத்துக்கள். இந்த பிரம்மத்துக்களான இவாளுக்கு நான் வந்து சபதம் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் யாரு விரோதிகள் இருக்காளோ அவள்லாம் அடிச்சு போடுறேன், அதனால நான் விடமாட்டேன்ற பிரமாள். அது மாதிரி தேவதைகள்லாம் வந்து பிரார்த்திச்சுட்டு விட்டுட்டு அதனால மாற்றாரை மாற்றழிக்க வல்லவன் எம்பெருமான். அவன் சுபாவத்தை மாத்திட்டாலே போருமே, அதுதான். அதனால எம்பெருமான் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டு பார்க்கிறோம். அப்படியே நாம கர்மாவை பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா, அந்த கர்மாவுக்கு ஏற்ற பலனை கொடுக்கலன்னு நினைச்சுக்கோங்க, அப்ப இன்னும் தப்பு. ஏன்னா ஒருத்தன் கர்மாவை பண்ணிட்டு அந்த கர்மாவுக்கு பலனை ஒருத்தன் கொடுக்கலன்னாக்கா, அந்த ராஜாவோ அந்த பகவானோ அவனுக்கு பகவானே இல்லைன்னு ஆயிடும், ராஜாவே இல்லைன்னு ஆயிடும். ஏன்னாக்கா பல விதரண தக்ஷன் பக்ஷபாத அனபிஜன் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். வளவிகரண தக்ஷம் பக்ஷபாதான விஜ்ஞம், வளத்தை கொடுக்கறதுல மகாகட்டிகானவன். அதே மாதிரி பக்ஷபாதான விஜ்ஞன், இவனுக்கு பக்ஷபாதமே தெரியாதான். அவனுக்கு இந்த யாரா இருந்தாலும் சரி, தப்ப பண்ணா அவளை சிக்ஷை சொல்லணும், நல்லது பண்ணா அவளை அனுகிரகிச்சு சொல்லணும். இதுதான் எம்பெருமானுடைய சுரூபமே. அந்த சுரூபம் இருக்கிறதுனால அவன் அது போதான் பண்ணிட்டு இருக்கான். அதனால நிர்தயத்தை எங்க வருது? இங்க தயன்றது, இவன் தயன இருக்கிறதுனாலதான் இந்த லோகத்தினாலும் சிருஷ்டிக்கிறான். அவன் வேலை இருக்கிற பிரீதியினாலதான் அவன் சிருஷ்டிக்கிறான். அவனுக்கு பிரீதி இல்லைன்னாக்க ஏன் அவன் சிருஷ்டிக்கணும்? எப்படியா எல்லாரும் போட்டோம் அப்படின்னு உட்கொள்ளாமே, இதுங்கெல்லாம் ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துல தானே அவன் இருக்கான். அதனால அவாவா கர்மா, அந்த கர்மாவுக்கு அனுகுணமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க பெருமாள். பின்னாடி வந்து மூணாம் பாகத்துல வரப்போறது பராயத்தாதிகரணம். அதுல சுவாமி ஒண்ணு சொல்ல போறாரு, அதாவது லோகத்துல பாருங்க பெருமாள் சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டிகர்த்தான என்ன அர்த்தம்? தாம் பொதுவான காரணம் எம்பெருமான். அதுக்கு உதாரணம் சொல்ற, ஒரு விவசாயி இருக்கான். இந்த விவசாயி என்ன பண்றாங்கனாக்க, நிலங்களுக்கு அவன் வந்து பயிரிடுறான். பயிரிடச்ச ஜலம் ஜலம் பாய்ச்சான். ஜலம் பாய்ச்சுற சமயத்துல ஒரு கழனி முழுக்க அவன் பாய்ச்சறான், கழனி முழுக்க உரம் இடுறான், மருந்து தெளிக்கிறான், எல்லாம் களை எடுக்கிறான், எல்லாம் அட்டகாசமா பண்ணி வச்சிருக்கான். ரொம்ப நன்னா அப்படி பண்ணினா கூட ஒரு பயிர் தான் வளர்றது. ரொம்ப நன்னா வளர்ந்து அப்படியே விதைகள்லாம் நெல் தானியங்கள்லாம் ரொம்ப நன்னா விளையிறது. ஆனா இன்னொரு பயிர் மத்தியமமா இருக்கு, சாதாரணமா இருக்கு. இன்னும் சில பயிர் வளரவே இல்லை, வளரவே இல்லை. ஒரே ஆச்சாரியர் தான் ஐயாவ சுவாமி. எல்லாருக்கும் என்ன சார் சுவாமி இங்க, பழையபேட்ட சுவாமி இங்க, வாசுதேவாச்சாரோ தேவநாதாச்சாரோ தனிதாச்சாரோ கிருஷ்ணமாச்சாரோ இல்ல ஸ்ரீனிவாசாச்சாரியர் எங்க அடியன் இங்க? எல்லாம் படிப்படியா பாருங்க, அவெல்லாம் எங்க இருக்கா? அடியன் கடைசியில நின்றுருக்கு, தன்னடக்கன்ல. உண்மையா சொல்றேன் சுவாமி, ஒரே மாதிரிதான் கலட்சேபம் சாத்திருக்காரு. ஒரே மாதிரி கலட்சேபம் சாதிச்சாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுல இருக்கு, அது அவாவாருடைய புத்தி திறமை. அதே மாதிரியாக ஒரே பயிர் தான், ஒரே விவசாயி, ஒரே ஜலம்தான், எல்லாத்தையும் ஒரே மாதிரி இட்டாலும் சில பயிர் நன்னா வளருது, சில பயிர் நன்னா வரல. காரணம் என்ன? அது விதை இருக்கே, விதையினுடைய சக்தி. சாதாரண்யேன ஹேதுஹு சலிலம் இவ விபுகு, சாதாரணமாக எம்பெருமான் காரணமாக இருக்கான். சலிலம் இவ ஜலம் மாதிரி சர்வ காரியாங்குறானாம், அனைத்து காரியங்களுக்கும் பிரம்மா ஒத்த பிரம்மாவை ஒத்தனை படைச்சிட்டேன், ஒத்தனை இந்திரனா, ஒத்தனை என்ன மாதிரி, இன்னொருத்தன மிருகமா, இந்த மாதிரிலாம் எம்பெருமான் சிருஷ்டிக்கிற. அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? எம்பெருமானுடைய பொதுவான காரணமா அவன் இருக்கான். ஆனால் வைஷமியம் தூ ஆவிரிஞ்சார், பிரம்மாவிலேந்து ஆரம்பிச்சு கடைசி பொல்பூண்டு பரியந்தம் அதாவது கர்மானுகுணமா தான் வருது. அந்த கர்மா இருக்கவே தான் அவைகள்லாம் வைஷமியம். ஒன்னு ஒருத்தன் பிரம்மாவா இருக்கான், இன்னொருத்தன் இந்திரன், இன்னொருத்தன் ருத்ரன், இன்னொருத்தன் சாதாரண தேவதை, சாதாரண மனுஷன், மிருகங்கள், கிருமிகள், இப்படி பேதம் வருது. இதுக்கு மூல காரணம் அவாவாருடைய கர்மா. இங்கேயும் சங்கராச்சாரர் சொல்ற, ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன்? பர்ஜன்யவதீஸ்வரஹா அப்படிங்கிறார். பர்ஜன்யன்னா மேகத்துக்கு பேர், மேகத்தை மாதிரி ஈஸ்வரன். மேகம் மழை பெய்யறது, நல்ல மழை பெய்யறது, பெஞ்சாலும் அந்த ஜலம் இருக்கே ஒருத்தருக்கு அனுகூலமா போயிடுறது. தீர்த்தம் திருப்பதியில நல்ல மழை பெய்யுதுன்னு சொல்லுங்கோ, எல்லாருக்கும் ஆனந்தம் பாடி தீர்த்தம் என்ன வந்து தோன்றோம். அதே மெட்ராஸ் ரெண்டு நாள் மழை பெய்யுதுன்னா ஒரு முழுக்க ஜலமாயிடுறது. அதான் ஒரு ஒரே மழை ஒரு ஊருக்கு நல்லதா இருக்கு, இன்னொரு ஊருக்கு கெடுதலா இருக்கு. ஏன் அந்த ஊர்ல மோசமா இருக்கு? ஏன்னா எல்லா குளத்தையும் அடிச்சுட்டோம், ஏரிய வித்தரிச்சுட்டோம், எல்லாத்தையும் மனித வச்சுட்டாங்களோ, அப்படி குடிச்சதா போயிடவே ஜலம் ரோட்ல தங்குறது. அதே இங்க இங்கேயும் ஏரி எல்லாம் போயிடுச்சு, ஆனா பூமி வத்தி போயிடுச்சு. அதனால எவ்வளவு மழை பெஞ்சாலும் இங்க போற மாட்டேங்கிறது. கஞ்சி கல்யாணி டேம்னு ஒண்ணு இருக்கு, இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி சந்திரகிரி பக்கத்துல, அதுல ஜலம் சேர்ந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல அந்த அந்த ஊர்ல இருந்து அந்த கல்யாண டேம்ல இருந்து திருப்பதி மூக்க ஜலம் வந்துட்டு, இப்ப ஜலமே கிடையாது. காரணம் மழை பெய்யல போறத. பர்ஜன்யவதி ஈஸ்வரன்ற சங்கராச்சாரியர், ஒரு மேகம் எப்படி மழையை கொட்டுமோ அந்த மாதிரி எம்பெருமான் மழைதான், மழையா இருப்பேர் பெருமாள். அதை உபயோகப்படுத்துறதுன்றது அவாவாளுடைய அனுகுணம், அவாவாளுடைய சௌகரியம், அவாவாளுடைய அந்தந்த சக்திக்கு அனுகுணமா தான் அது உபயோகப்படுறது. அது மாதிரி இங்கே எப்படிதான் ஸ்லோகமே ஒன்று எடுத்திருக்காரு சுவாமி இந்திரமானார். நினைத்த மாத்திரம் அதாவது பெருமாள் பொதுவாதான் காரணமா இருக்கான். பிரதான காரணி பூத்தாக பிரத்யானம் சர்வசக்தியான ஸ்லோகம் வருகிறது. நிமித்த மாத்திரமே வாசௌ பிரத்யானம் சர்க கர்மணி, ஞாபகம் மாறி கூட இருக்கலாம். அதான் நிமித்த மாத்திரமே வாசு, இவன் பொதுவான காரணம் தான் இவன் எம்பெருமான். ஆனால் பிரதான காரணம் என்ன தெரியுமா? அவைவைகளுடைய கர்மசக்தி, ஒவ்வொருத்தருடைய கர்மசக்தி. அந்த கர்மசக்தின்றது தான் இப்படி நம்மளை வந்து பாடாப்படுத்துறது. இப்படி பாடாப்படுத்த கூட நம்மளை இந்த மாதிரி ஒரு ஜென்மாவில பிறக்க வச்சு நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து நம்மளை வேதாந்தம் எல்லாம் சிரவணம் பண்ண வச்சு நல்ல ஞானத்துல பெருமாள் அனுப்புற இல்லையோ, அதுல ஏதோ நம்ம நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரி நாம பிறந்திருக்கோம். செம்மறி ஆண்டவன் காலக்ஷேபம் சாட்சின்ற கிட்ட ஒரு பாம்பு வந்து கேட்டு இருக்குமா? வலுத்தூர் ஆண்டவனுக்கும் சொல்றா, அது மாதிரி செம்மறி ஆண்டவனுக்கும் சொல்றா ஏதோ ஒண்ணு அந்த பாம்பு அனுப்பி கேட்டு இருக்குமா? அதுக்கும் பரஞ்சாதம் அனுபவிச்சுட்டாலும் ஆச்சாரியாள், அந்த மாதிரி பரம கிருபாடுகளா இருந்த ஆச்சாரியாள். ஏன்னா அந்த பாம்புக்கு என்ன தோணணும் கேட்கணும்னுட்டு அது கேட்டு போறது. உத்தரப்பிரதேசத்துல போடுறா ஒரு பசுமாடு நித்தியப்படி கோயிலை சுத்தி இருக்கலாம், பிரதட்சிணா பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்துருக்கு. இதெல்லாம் அந்த புண்ணிய விசேஷங்களுடைய வெளிப்பாடு. அதனால ஒவ்வொருத்தருடைய கர்மாவனுக்கு அனுகுணமா தான் இது வருது. அனாதியான கர்மா, அனாதியான கர்மாவில வந்து எது முதல், என்னைக்கு முதல்லன்னு சொல்லவே முடியாது. முதல்ல இவன் வந்து அப்ப பிறந்தான், முதல்ல சிருஷ்டி என்னைக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இது அனாதியான சம்சாரம், இதுக்கு ஆரம்பம் பண்றதே கிடையாது, முடிவும் கிடையாது, முடிவும் கிடையாது. எப்ப முடியும் யாராலையும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இது. அதனால அனாதி கர்மாக்கள், அதுவும் நம்ம எப்படி இப்படியே சமுத்திர மாதிரி நிறைய கர்மாக்களை பண்ணி வச்சிருக்கோம். அப்படி பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த கர்மாவுக்கு அனுகுணமாக எம்பெருமான் என்ன பண்றான் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் பலத்தை கொடுக்கிறான். இப்ப அவன் சிக்ஷித்து பலத்தை கொடுக்கறது தெரியோ, அது கூட என்ன அப்படின்னாக்கா தோஷம் இல்லை. தப்பு பண்ணா சிக்ஷித்துதான் சிக்ஷிச்சாகணும். ஆச்சாரிய லட்சணம் சொல்லச்ச சுவாமி காலித்தே சாசிதாரம் அப்படிங்கிறார். காலித்தே சாசிதாரம், தவறு பண்ற சமயத்துல சிக்ஷிச்சிடணும். பரவாயில்ல சுவாமி, என்ன பண்ணுவேன் யாராவது வந்து அந்த சுரூபம் சரியா இல்லைன்னாக்க உடனே வச்சுட்டு அண்டா உட்காந்து இது பண்ணணும், உட்காரணும். ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்னாக்க ஒழுங்காதான் இருக்கான், ஆனா கொஞ்சம் மஞ்சள் சரியில்லை. சுவாமி கோபம் கொடுத்து ஏண்டா மோக்ஷம் மன்னன் உட்காந்துட்டியா நீ அப்படின்னு கேட்டுட்டாரு சுவாமி. இன்னொருத்தர் வந்து கிராப் வந்து பேர் சதசிக்கல விரும்ப தெரிவிச்சார். அப்போ உங்க பக்கத்துல வந்த அடியு சொன்ன சுவாமிகிட்ட வாசத்து அப்படின்னு உடனே அவரை பார்த்து ஏண்டா சுவாமிகிட்ட வாசத்து இருக்கே நீ, ஏன்னா மதுராந்தன் சுவாமி கிட்ட வைஷ்ணவ உபதேசம் ஆயிருக்கிறது சுவாமி ஞாபகம். அதனால மதுராந்த சுவாமி பொதுவாகவே ஆச்சாரியாளர்கிட்ட எல்லாருக்கும் பக்தி வரிக மகான் ஞானிகள், மதுராந்த சுவாமிகிட்ட அவ்வளவு பெரிய சுவாமிக்கு இப்படி ஒரு பக்தி உண்டு. அப்பேற்பட்ட சுவாமிகிட்ட வாசிச்சுட்டு கேப் வச்சுட்டியே அப்படின்னு உடனே கேட்டார் சுவாமி. சுவாமி தயக்கவே பட மாட்டார், ஆச்சாரத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார் தோன்றிவர் சுவாமி. காலிக்கே சாசித்தாரு எங்க சுவாமி, அப்படிதான் எங்க சுவாமி கோபம் வந்தோம். அது ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, காலக்ஷேபம் கொட்டாய விட்டுருவோன்னு எழுத்து வச்சிருவார் சுவாமி. கால சப்பலாங்க போட்டு உட்காந்து இருப்போம், கொஞ்சம் காலை மாத்திட்டோன்னு உடனே கொடுத்துருவார் சுவாமி. அந்த கொட்டாய விட்டா தூக்கம் வருதா, கால் வழி தெரியுறதா, கால் மாத்தினா காலக்ஷேபம் இன்னைக்கு வேணாம் போ அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி சுவாமி ரொம்ப கட்டு திட்டத்தோட இருந்தவேதான் நாங்கெல்லாம் பயந்து பயந்து சேவிப்போம். பயந்து பயந்து சேவிச்சுட்டு கிட்டே பேசுறதுக்கே பயம், ஆனா பக்கத்துல உட்காந்து இல்லை. அப்படி இருக்கவேதான் ஏதோ ஒரு அக்ஷராபியாசம் மாதிரி அடையாளம்லாம் வரவேற்போம். அதனால ஆச்சாரியான்றது காலித்தியை சாதித்தான் ஆச்சாரியரே அப்படி இருக்கார்னாக்க சர்வரக்ஷகன் எம்பெருமான் ரட்சிக்கிறான். ரட்சிக்கிச்சே ஒரு குழந்தை தப்பு பண்ணிச்ச தப்பு பண்ணாதேன்னு மிரட்டணும், அத மாதிரி இவன் சிக்ஷை பண்றான். அதனால கருணை இல்லைன்னு அர்த்தமா? அதே கருணை தானே, தவறு பண்ணிச்ச பண்ணாத பண்ணினா தப்பு அப்படின்னுட்டு மிரட்டி அரிஷன் இருந்தாக்கா அது சிக்ஷா. அந்த சிக்ஷையும் கருணையினால உண்டான தான். அப்படி கருணையினால வர்றதுனாலதான் அவனுக்கு நல்ல வழி கிடைக்கிறது. கடைசியில வாலி கையை கூப்பிட்டு போறான், எல்லாரும் கையை கூப்பிடறான், விராதன் அனுகிரகம் அவனுக்கு சந்தோஷம், அவனுக்கு விராதன் பரிபூர்ண அனுகிரகத்தை வாங்கிக்கிறான் எம்பிரமான்கிட்ட. கபந்தன் என்னை இது பண்ணிடு, என்ன இது பண்ணிடு, என்ன குத்தி விட்டுடு, என்னை வெட்டி போட்டுடு, உனக்கு நான் செய்தி அடையிறது வழி சொல்றேன் அப்படிங்கிறான். என்ன தெரிஞ்சு விட்டான், பரதத்துவமா எல்லாரும் தெரிஞ்சு சேவிக்கிறார். அவ தப்பு பண்ணவனும் பெருமாள் அவனை அழிச்சார்னா அர்த்தம், சரீரத்தை அழிச்சு அவனுக்கு கல்பித விபுத பாவ கபந்தாபி நந்தித, கல்பித விபுத பாவம் தேவதையா மாத்துட்டு அவனுடைய சாபத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டார். அந்த கபந்தனுடைய உடம்பு அடிச்சதுனால அதனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அவன் சேவிக்கிறான். சேவிச்சு சொல்றான், இப்படியே போ, பம்பா நதி வரும், விஷ்ணுமுக பர்வதம் வரும், அந்த சுகை வென்றப்பான் சக்கியம் மன்னிக்கோ, பண்ணு நல்லதடை அப்படின்னு அனுப்புறான் அவன் சொந்த. அதனால எல்லாருமே எம்பெருமான் பண்ற காரியத்துல ஏத்துண்டு எல்லாரும் போறா. இதுதான் எம்பெருமானுடைய சிக்ஷை, இது கருணை. இந்த கருணையுடைய காரியமே தவிர்த்து இது ஒண்ணும் வேற ஒண்ணும் இல்லது, மாறிவிடுறதில்ல அது. அதனால இது தோஷம் இல்லை. ஆனா நாம பண்றது சாமான்யமான கர்மாக்கள் இல்ல, அந்த கர்மாக்களுக்கு அனுகுணமாக எம்பெருமான் நமக்கு சிக்ஷிக்கிறான். அத போய் வந்து காருண்யம் இல்லை, அத மாதிரி பக்ஷபாத தோஷம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்றது தவறு இல்லையா? அது சொல்லக்கூடாது. இவன் அதை சொல்றா நம்மளை பார்த்துட்டு, அதனால பக்ஷபாதமும் இல்லை, காருண்யமும் போகல, காருண்யம் இருக்கு, பக்ஷபாதம் இல்லாமல் சமமா எல்லாரையும் பார்க்கிறான். எல்லாம் சமம்தான். இத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் ஒரு பிள்ளை நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போறான், இத்தனை நாங்கோ எங்க அப்பா ஆனா ஆறு பிள்ளைகள் நாங்கோ, எங்க பெரிய ஸ்கூல் டீச்சரா இருந்து ரிட்டையர் ஆனவர், பெரிய தமையனார், சின்ன தமையனார் கேட்டரிங்ல பெரிய ஆளா இன்னைக்கு இருக்க, மூணாவது தமையனார் ராம்கோட உத்தியோகமாக ரிட்டையர் ஆயிட்டார், நான் ஏதோ இது மாதிரி அக்ஷாபியாசம் ஆகி ஏதோ பாடம் சொல்லிட்டு இருக்கோம். ஐயா தம்பி டிவிஎஸ் ஒத்தியோகத்தில் இருக்கான், ஒருத்தருக்கு சம்பளம் அதிகமாக ஒருத்தருக்கு கம்மி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனை வச்சு சுத்திருக்கான் என்பமா. இதை வந்து அவாவாவுடைய கர்மா தான், இது தாயா தப்பா இல்ல தரப்பினார் தப்பா இல்ல பெருமாள் தப்பா, யாருடைய தப்பும் இல்லை, நம்முடைய பூர்வ கர்மா. அந்த கர்மாவை தொடங்குவாக ஒருத்தருக்கு பெரிய உத்தியோகம் கிடைக்கிறது, பெரிய கூடிய சிறுவன் இருக்கான் அங்க, அது முக்கியம் இல்லை. பணமா ஜீவனம், பணத்தினாலே சந்தோஷம் வரப்போகுது, பணத்தினால சந்தோஷம் வரையே வராது, மனசனால சந்தோஷம் வராது, ஆனந்தமான மனசு இருக்கணும். அதுக்கு வேண்டியது என்ன? பரஸ்பரம் அனுராகத்தோடு எல்லாரோடையும் பழகிண்டு யாரையும் தேசிக்காம எல்லாருக்கையும் பிரீதியா இருந்தோம்னாக்கா அதுலயே நம்ம பாபங்கள்லாம் கொஞ்சி போயிருந்தது. இவா கெட்டவா, இவா நல்லவா, இவாளோட பழகணும், அவளோட பழக கூடாது அப்படி அப்படின்னுட்டு பரஸ்பரம் தேடத்தை வளர்த்துட்டே இருந்தோம்னாக்கா பாபம் ஏறிண்டே போகும். அதே சாந்திரசம், இந்த சாந்திரசம் வந்துருக்கோம்னாக்கா போறோம். நம்ம சித்தாந்தத்தை வேதாந்தத்துல சாந்திரசம் தான் முக்கியம். பொதுவாக காவியெல்லாம் கருணாரசத்தை முக்கியமா சொல்றார், ஆனா வேதாந்திகளோ சாந்திரசம் முக்கியம் சொல்றார். அதனால சாந்திரசம் வேணும், அந்த சாந்தின்றது மனசுல நிம்மதி வந்துருச்சுன்னா போறோம். அந்த எத்தனையோ பேர் நம்மளை தேசிக்கிறா, விரோதம் இருக்கு, எது இருந்தாலும் அந்த விரோதத்தை நம்ம வந்து வளர்த்துண்டே போகக்கூடாது, வளர்த்துண்டே போகக்கூடாது. அன்னைக்கே சொன்ன பாருங்கோ, எங்காத்துல ஏதாவது தகராறு இருந்தாலும் போறோம், நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன், எதுக்கு சண்டை? சண்டையே வேண்டாமே, என் குழந்தைங்க ஏதாவது கேட்டதா என்ன வேணும் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். என்ன எடுத்து இவ ஒத்த கொத்த முடிச்சுண்டு பிடிவாதம் பிடிச்சிருந்து எங்க போய் முடியும்? யார் தோக்கிறாளோ அவன் ஜெயிக்கிறா சம்சாரத்தை. அந்த மாதிரிதான் நாம வந்து பெருமாளுக்கு அதீனமா நம்ம போயிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் பிரீதியா இருந்துதான் சரியா போயிடுறது. அதனால இந்த மாதிரி தேசங்கள் நாம் வேண்டியதில்லை, கர்ம பாபங்கள் பண்ணக்கூடாது. நம்ம பாபம் பண்ணினோம்னாக்கா எம்பெருமான் அது அத்தனையும் நம்மளை அடிக்கிறான், அந்த பாபத்துக்கு மூலமா சிக்ஷிக்கிறோம். அதனால அதுல பக்ஷபாதமும் இல்லை, நிஷ்காருண்யமும் இல்லை, கருணையோட தான் எம்பெருமான் பிரவர்த்திக்கிறான். அதே மாதிரி சமமாதான் எல்லார்ட்டையும் ஒத்தையும் ஒரே மாதிரிதான் இருக்கான் எம்பெருமான், ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதுலதான் பார்க்கணும். ஆகவே இந்த தோகமே வராது. அசமஞ்சன் அசமஞ்சன் மாதிரி ஆழ்வதையுடைய கர்மா பொற்சியாருடைய கஷ்டத்துல இவன் ஆனந்தப்படுறான் அப்படின்லாம் இல்லவே இல்லை. பொற்சியாருடைய கஷ்டம்ன்றது அவனே சிருஷ்டிக்கிறது, நமக்கு நாமே வச்சிருந்தது, நமக்கு நாமே வச்சிருந்தது. ஒரு யானை வருது, தள்ள தந்து மண்ண தூக்கி போட்டுக்கிறது யானை தானே தனக்கு தானே. அப்போ அதை பார்த்து நம்ம சிரிப்போம், சிரிக்கணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்றதே அப்படின்னு என் பேரன் பிரச்சனை இருக்கான், பிரச்சனை இருக்கு அவனுக்கு அந்த இது வந்துடுறது, ஈழன் வந்துடுறது. கிருஷ்ணத்துக்கு போறான் குழந்தை, போக தனக்கு தானே உடம்பு எல்லாம் போய்க்கிறான். அது குழந்தை, அது தெரியாது. அதனால நம்ம ஏதோ துணியில கட்டியிருப்போம், இல்லாத போனாக்கா சிரிப்பு வருது, வேடிக்கையா இருக்கு. அத மாதிரி வெறும் அது வந்து குழந்தைகள் பண்றதுன்னா எப்படி விளையாடுறோமோ அத மாதிரி எம்பெருமான் அவாவா கர்மான குணமா நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம காரியங்கள் பண்றோம், அந்த பலன் அந்த கர்மாக்கள் அனுகுணமாக நம்ம நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரசிக்கிறான். கர்மாக்கள் குணமான அதனாலதான் அவன் சொந்த சித்தன். நம்ம கர்மாவெல்லாம் ஒரு கணத்துல போக்கில்லாம போக கூடாது. அப்ப அத்தனை பேருக்கும் போய்க்கணும் அப்படியான எல்லாரும் பாப்பம் பண்ணிட்டே இருப்பானே, அது கூடாது. அதனால இந்த ஸ்லோகத்துல இத சுவாமி கேட்கிறார். இப்ப பாருங்க, விஸ்வம் துக்கை கதானம் விஷமமபி சதா நிர்மிமானஸ்ய லீலா சஞ்சாயேதா சமஞ்ச க்ரமத இதி பவேத் நிர்தயத்வாதி தோஷஹ மைவம் பீஜாங்குராதி க்ரம விஷம பவானாதி கர்மோகபாஜாம் ஜீவானாம் சௌதிதத்த பலமதி கருணா சாம்யயோர பிரஹணாத் விஸ்வம் துக்கைக தானம். இது பரார்த்த பிரயோஜனமே வராதே, நீ லீலன்னு சொல்லிட்டியே. விஸ்வம் பிரபஞ்சமோ துக்கைக்கு தானம், துக்கம் ஏகதானம், துக்கத்திலேயே இது மொழி இருக்குது, அது ஒன்றிதான் இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி விஷமம் அப்பி சதா விஷமம் அப்பி எப்பொழுதும் விஷமம் பக்ஷபாத தாரதமியத்தோடயே இருக்கு. ஒருத்தன் பணக்காரே ஒருத்தன் ஏழை, ஒருத்தன் பராக்கிரமசாலி ஒருத்தன் கோழை, ஒருத்தன் பண்டிதன் ஒருத்தன் பாமரன், இது மாதிரியே இருக்கு. அதனால விஷமமா இருக்கு சதா எப்பொழுதும். நிர்மிமானசிய லீலா, அதனால நிர்மிமானசிய சிருஷ்டிக்கக்கூடிய அவனுடைய எம்பெருமான் இருக்கானே அவனுடைய லீலா இதுன்னு நீ சொல்ற. அது என்ன தெரியுமா, அசமஞ்ச அசமஞ்ச கிரமத்தை இது சஞ்சாயத்த அசமஞ்ச கிரமத்தை அசமஞ்சன் தகவனுடைய குமாரன் அசமஞ்சன் அயோத்தியாதிபதியனுடைய தகவன் அவனுடைய வம்சத்துலதான் பகீரதன் தொடங்குறான். தகவனுடைய பிள்ளைகள் சாகிறாள் 60,000 பேர். அந்த 60,000 பேரை போய் சொன்ன பாருங்க, கபிலரை போய் குடுக்கணும் குடுக்கிறார், கண்ண திறகிறார், அத்தனை பேரும் சாம்பலா போயிடுறா. அவளை இது பண்றதுக்கு போகிறோம், அம்சுமான் தேடுறான். அம்சுமானுக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளை அப்புறம் பகீரதன், பகீரதன் தான் அவ்வளவு பிரயத்தனப்பட்டு அங்கே இது பண்ணி பண்றான் ராமாயணம் போயிட்டு இருக்கு. அதனால இந்த அந்த அசமஞ்சன் என்ன பண்ணா, அயோத்தியா நகரத்து குழந்தைகள் எல்லாரையும் தூக்கின் தூக்கின் போய் பழைய நதியில போட்டுட்டான். அவெல்லாம் கீழே விழுந்து கொள்றத பார்த்துட்ட உடனே அவெல்லாம் செத்து போறத பார்த்தாக்கா ஆனந்தமா சந்தோஷப்பட்டானா அவன். அதை பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாம் கோவம் வந்துடுச்சு, எல்லாம் போய் ராஜா கிட்டவே முறையிடுறா, இப்படிப்பட்டதா பையன் இருக்க கூடாது நமக்குன்னுட்டு காட்டுல கொண்டு போய் தள்ளிடுறான் அசமஞ்சன. அந்த அசமஞ்சன் பண்ண மாதிரி பெருமாள் நமக்கெல்லாம் சிருஷ்டிக்கிறேன், லீலையா விளையாடுறேன், இத மாதிரி பண்ணிடுறேன் நியாயமா. அதனால அசமஞ்ச கிரமத்தை இது சஞ்சாயத்த அது மாத்திரம் இல்லாம நிர்தயத்வாதி தோஷாக பதிவு நிர்தயத்துவம் ஆதி சுத்தத்தினால பக்ஷபாதம் அந்த தோஷம் எல்லாம் வந்துடும். அந்த தோஷம் எல்லாம் வந்துருத்துனாக்க அவனை எப்படி வந்து பிரமாணம் ஒத்துக்கிறது, லீலையும் எப்படி ஒத்துக்கிறது அவங்க, அந்த மாதிரி பிரம்மனே வேண்டாம் நமக்கு, அது இல்லவே இல்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷ ஆக்ஷேபம். சித்தாந்தம் மைவம் பீஜாங்குராதி கிரம, பீஜம் அங்குரம், பீஜம்னா விதை, அங்குரம்னா முளை வருது, அதுல இருந்து விஷம் வருது, இந்த கிரமமே வர சுயம் வந்து இருக்கிறது. இந்த மாதிரி பீஜாங்குராதி கிரமமாக இந்த பிரபஞ்சம் இருந்துருக்கு. அந்த நியாயத்தினால இங்கே வருது. அது எப்படின்னாக்க கர்மா, முதல்ல நான் ஒரு கர்மா பண்ணேன், அந்த கர்மா குணமா ஒரு பலன் இந்த ஜென்மா கிடைக்கிறது, இந்த ஜென்மா இன்னொரு கர்மா பண்றேன், அந்த பலமானது இன்னொரு ஜென்மாவை கொடுக்கிறது, இன்னொரு கஷ்டத்தை கொடுக்கிறது, இப்படியே அது பீதாங்கிற கிரமத்தினால திருப்பி திருப்பி கர்மா பாபம், கர்மா பாபம் அனுபவம், கர்மா பலம், கர்மா பலம், கர்மா பலம் இப்படியே போகுது. இப்படி மாறி மாறி மாறி போயிட்டே இருந்ததுனாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சம்சாரத்திலேயே உடனே இருக்க வேண்டித்தான். இந்த கிருமிகள்லாம் இருக்கு பாருங்க, கிருமிகள் அத மாதிரி சின்ன சின்ன பட்சிகள் தும்பி இதெல்லாம் வருது, இவைகள்லாம் பாருங்க கொசு இதெல்லாம் சொல்றோம். இவங்களுக்கு எல்லாம் அந்த தேவயானமோ பித்திரியானமோ கதியே கிடையாது. மோட்சத்துக்கு போறதோ அல்லது நரகத்துக்கு போறதோ அல்லது சொர்க்கத்துக்கு போறதோ எதுவும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்திலேயே சுத்தி சுத்தி சுத்தி எல்லாரும் இருக்கும் அதெல்லாம். ஏன்னா அப்படிப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் எல்லாமே ஜீவராசி தானே. ஒரு ஜீவராசி இந்த மாதிரி பிறக்கிறது சின்ன சின்ன கிருமிகளாக ஒரு இது வரும். ஒரு அந்நாய அந்நாயப்பிரி பஞ்சகம்னு ஒரு ஸ்லோகம் எல்லாம் வரும். அதுல ஒருத்தன் வந்து சொல்லுவான், உங்க ஊர்ல யாரு வசந்தவன் ஒருத்தன் கேட்பான், பணவரவன் இருக்கு அந்த ஒசரத்துக்கு எவன் ஒருத்தருக்கானோ அவன் தான் எங்க ஊர்ல வசந்தவன், அதான் நல்லகாரி யாரும் பண்ண மாட்டான்னு அர்த்தம். அதனால பணவரவு யாரு வசந்திருக்கானோ அவன் தான் வசந்தவன் அப்படின்னு. அது மாதிரி உங்க ஊர்ல தாத்தா இருக்கானா, வள்ளல் யாராவது இருக்கானா, இருக்கான், யார் இருக்கான்னா தலைவர் தொழிலாளி இருக்கணும். நம்ம துணையை கொடுத்தோம்னாக்கா சோதிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகணும் இல்லையோ, அவன்ட்டிதான் வள்ளல் எங்க ஊர்ல. சரி, இந்த ஊர்ல இருக்கிறவன் எதிர ரொம்ப கெட்டிக்காரா, அவன் சொல்லுவான் அதுக்கு எங்க ஊர்ல இருக்கிறவா கிட்டியா பொத்தி அவருடைய ஐஸ்வர்யம், இதர ஸ்திரீகள் அவள் எல்லாம் திருடின் போறதுல மகா கெட்டிக்காரா தான், வேற ஒண்ணுமே இருக்காது. ஐயோ இப்படிப்பட்ட ஊர்ல நீ எப்படி நீ வசிக்கிற அப்படின்னு அவன் கேட்பான். அதுக்கு இவன் பதில் சொல்லுவான், விஷகிருமின் நியாயேன ஜீவாமியகம், விஷத்துலாம் கூட சில கிருமிகள் எல்லாம் உண்டாயிடும், விஷத்தை சாப்பிட்டுட்டே அந்த கிருமிகள் எல்லாம் எப்படி ஜீவிக்கிறது, அந்த மாதிரி நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம்னாக்கா இந்த இது பழகி கொடுத்து எங்களுக்கு இதுலயே மாட்டு நாங்களும் அல்லாடின் இருக்கோம், இதுலயே வசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வரும். அத மாதிரி சிருஷ்டிகள் பாபம் நிறைய பண்ண பண்ண பண்ண இந்த பிரபஞ்சத்திலேயே ஓடுன்னு இருக்கிறவா எத்தனையோ ஜீவராசிகள் அந்த மாதிரி இருக்கு. நித்திய சம்சாரிகள் அப்படின்னு சுவாமி ஒரு குரூப் போடுற, நித்தியாள் முத்தாள் பத்தாள் கடைசியில நித்திய சம்சாரின்னு ஒரு பட்சம் இருக்கட்டும்ன்ற சுவாமி. ஏன்னாக்க நம்ம மாதிரி இருக்கிறவா ஏதோ உபாயத்தனம் திச்சி பிரமாள் ஆச்சாரியால் இருப்பாயில பிரமாள் சபையில மோட்சத்துக்கு போயிடுவோம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம எப்பொழுதுமே இந்த இதுல சுவாமி சாய்க்கிற சாஸ்திரிய நியமனாஜத்துல பெருமாள் விபரமான சாய்க்கிறது இது பகவத் விட்டுக்கள் பகவத் பக்தாள் அனுபயாள் அப்படிங்கிறது. பகவத் விட்டுகளை பார்த்தாக்கா சப்பாதிகள்லாம் பார்த்தா எப்படி ஒதுங்கணுமோ அப்படி ஒதுங்கிடணும். பகவத் பக்தாளை பார்த்தாக்கா நமக்கு பிடிச்ச பசுக்களை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம், சந்தன குசுமாரிகளை பார்த்தா எவ்வளவு ஆனந்தப்படுவோம், அந்த மாதிரி அவளை பார்த்து நம்ம ஆனந்தப்படுவோம். அந்த திட்டுக்கள் அது அனுபயால் இருக்கா பாருங்க, பெருமானியும் நினைக்க மாட்டா, அது மாதிரி துவேஷிக்கவும் மாட்டா நினைக்கவும் மாட்டா, பக்தியும் கிடையாது துவேஷமும் கிடையாது. லோகத்துல எப்பாரு சாப்பாடு தூக்கம் சாப்பாடு தூக்கம் இப்படியே இருப்பார். அந்த மாதிரி மனுஷா எல்லாம் பார்த்தா உதாசீனாள், அவளை ஒதுங்கிடுங்கோ, அவளை விட்டு ஒதுங்கி போயிடுங்கோ அப்படிங்கிறார் சுவாமி சாஸ்திரிய நியமனாச்சாரத்துல. அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி அவள் எல்லாம் நம்ம இதுவே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சில பேர் நித்திய சம்சாரிகளாகவே சில பேர் இருப்பார், அந்த மாதிரி இது. அதனால இந்த பாபமானது இப்படி பண்றது, அது பீஜாங்குராதி கிரம விஷம, அந்த கிரமத்தினால விஷமங்கள். ஒரே மரத்துல பத்து மாம்பழம் வைக்கிறோம், ஒரே மாம்பழம், அந்த மாம்பழ கொட்டையை போடுறோம், அந்த கொட்டையிலிருந்து ஒரு மரம் உண்டாச்சு, நிறைய பழம் உண்டாது, அந்த பழத்துல இருந்து வளர்ந்த கொட்டையை போட்டோம்னாக்க ஒன்னு நன்னா வளருது, ஒண்ணு வளரவே மாட்டேன். இது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தெய்வத்தினுடைய சக்தி அவ்வளவுதானே, அதனால வைஷமியம் இருக்கு. அதுதான் இங்கேயும் சம்சாரிகள், அதனால பவம், பவம்னாக்கா சம்சாரம்னு அர்த்தம். அது அனாதி கர்மோக பாஜம், கர்ம ஓகம், ஓகம்னா சமுதாயம், அனாதியா இருக்கக்கூடிய கர்மாக்களுடைய சமூகம் அதிகமா இருக்குது நமக்கு. ஜானந்தனாதிரிகிதான் அபராத வர்க்கான் ஸ்வாமின் பயாக்கிமதி வக்தும் அகம் நசக்தா அவ்யாஜவத்தல ததாபி நிரங்குஷம் மாம் வாத்சல்யமேவ பவதோ முகரி கரோதி. அதனால இந்த மாதிரி பெருமாள் வந்து பெருமாள் பாஸ் சொல்றாரு, நம்ம எவ்வளவோ பாவம் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு பெருமாள் சொல்ல பேசவே முடியலையா என்னால. ஆனால் அவன் அவ்யாஜ வஸ்தலனோ அனுகிரகிக்கிறான் வாத்சல்யம், அந்த வாத்சல்யமே பேச வச்சுருக்கு அப்படிங்கிறார் சுவாமி. அதனால நமக்கு கர்ம ஓகம் சமூகங்கள் நிறைய நமக்கு எல்லாம் இருக்கு. அத உடையவாள் ஜீவாள் ஜீவானாம் சௌதி சிருஷ்டிக்கிற என்னென்ன தத்த பலம் அந்தந்த கர்மாவனுடைய பலத்தை சிருஷ்டிக்கிற. அதனால கருணையோ கருணா சாமியோ கருணைக்கோ சமத்துவம் சாமியத்துக்கோ இங்க பிரகாணமே இல்லை, அழிவே இல்லை. அப்பிரகானால் அழிவில்லாமையால் எம்பெருமான் தான் ஜெகத்தாரன். அப்பிரகானால் அழிவில்லை, சாமியமும் போகலை காருண்யமும் போகலை, ரெண்டும் இருக்கு. கருணை இருக்கவேதான் சிருஷ்டிக்கிறான். அது மாதிரி பக்ஷபாதம் இல்லாம அவன் சமமா இருக்கான். அதனாலதான் ஒவ்வொருத்தரையும் சிக்ஷிக்கிறான், அனுகிரகிக்கிறான். நிகிரகங்கள் அனுகிரகங்கள் ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, நிகிரகம்ன்றது ஏறிட்டது ஏறிட்டது, அனுகிரகம்ன்றது எப்பொழுதும் அவனுக்கு சுபாவம், எப்பொழுதும் சுபாவம். அதனால இந்த எந்த ஒரு தோஷமும் எம்பெருமானுடைய சிரஷ்டத்துவத்திலேயோ எம்பெருமான் கிட்ட தோஷமே கிடையாது. அதனாலேயே அவன் சிருஷ்டி பண்ற அவனுடைய வியாபாரங்களும் தோஷம் கிடையாது. எதுவுமே இல்லாததுனால நம்மளை பரிபூர்ணமா அனுகிரகிக்கிறான் அவன். அது சொல்றது அதனால இந்த வேதாந்த சொல்லக்கூடிய பிரம்ம காரணவாதத்துல எந்த தோஷமும் அவனால சொல்ல முடியாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல தயக்கப்படுத்த. அதனால பரார்த்தமான பிரயோஜனம் வந்து இங்க சொல்லப்பட்டது பாருங்க. விஸ்வம் துக்கைகதானம் விஷமமபி சதா நிர்மிமானஸ்ய லீலா சஞ்சே சஞ்சாயேதா சமஞ்ச க்ரமத இதி பவேத் நிர்தயத்வாதி தோஷ மயம் பீஜாங்குராதி க்ரம விஷம பவானாதி கர்மௌகபாஜாம் ஜீவானாம் சௌதி தத்தத் பலமதி கருணா சாமியோ அப்ரஹாணாத் கவிதாக்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஜாய வேதாந்த குரவே நமஹா.